பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது. சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறது. புதடு உருக அமுத பருக வருகளே வருகளே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது. சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறது. ஜீவ சொந்தம் நீ சிரித்தால் பால எங்கும் பூ வசந்தம். சம்மதம் என்ன சொல்லவா, மௌனமே சொல்லும் அல்லவா. கிண்டமா என்னை மாற்றவா, உன்னையே வந்து ஊற்றவா. உன் பேரை சொல்கிறேன், அதில் போதை உள்ளது. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே. சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே. புதடு உருக அமுதம் பருக வருகவே வருகவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே. தமிழின் மன்றமே புதிய சங்கமே சிந்தினே. அன்பனே இளைய கம்பனே கவிதை நண்பனே நம்பினே. சொர்ணமே அரச அன்னமே இரடின் யுத்தமே முத்தமே. நெற்றியில் இயர்வை சொற்றுமே கைகள் பற்றுமே ஒற்றுமே. சோழன் புயல் பாடுகையில் சோலை புயல் ஓய்வெடுக்கும். மெல்லினங்கள் பாடு கண்ணே வாய்வளிக்கும். சொந்தமே இன்பம் தந்தது, கங்கையே இங்கு வந்தது. தென்றலே இன்று நின்றது, நன்றுதான் சந்தம் என்றது. கன்றுகள் ரென்று இன்று போல் என்றும் வென்று வாழ்கின்றது. வாழ்கவே வாழ்கவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே. சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே. புதடு உருக அமுதம் பருக வருகவே வருகவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே. கண்களே நல்ல தத்துவம், பூவையின் மேனி அற்புதம், பூக்களால் செய்த புத்தகம். நம் நேசம் பேசவே ஒரு பாஷை போதுமா. கவிமலே பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே. கவிதை எழுது இளைய கவிகள் எழுதவே எழுதவே, பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே.